శ్రీమదే శ్రీవరాహ మహాదేశిగాయ నమః. శ్రీమతే రంగరామానుజ మహాదేశిగాయ నమః. శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాయ నమః. శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాయ నమః. శ్రీమతే భగవతే పాంచఘానాయ మహాదేశిగాయ నమః. శ్రీమతే వెంకటభూషణ మహాదేశిగాయ నమః. శ్రీ తరంగమహనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః. శ్రీ అలర్మేల్ మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి. శ్రీరందుదోపులి తిరువేంకటముడయాన్ పారందొన్న పడముడయుల్ போரொன்று தானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சிமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆஸ்திகாலப்போ தயாசதகத்தை அனுபவிச்சுருக்கா, தயினுடைய கருணை எப்படி இருக்கு, அந்த தயாதேவி இந்த ஜீவாத்மாக்களை ரட்சிப்பதற்கு பண்ணுகின்ற காரியங்கள் என்னென்ன, எம்பெருமானுக்கும் தயாதேவிக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, ஜீவாத்மாக்களுக்கும் தயாதேவிக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இந்த ஜீவாத்மா தயாதேவி எப்படி ஆசிரயிக்கிறார்கள், இதெல்லாம் சொல்லிண்டே வர சுவாமி தேசிகன். அதுல விஷயங்கள் சொல்லும் போது நாம் செய்கின்ற பாபங்கள் ரொம்ப கணக்கற்றதா இருக்கு. அதனாலே இந்த தயாதேவி ஆனவள் என்ன பண்றா அப்படின்னா, எம்பெருமானுடைய கோபத்துக்கு இலக்காகும் ஜீவாத்மாக்களுக்கு ஒரு அனுகூலம் பண்றா இந்த இடத்துல. அதனாலே பெருமாள் தன் நம் செய்கின்ற பாவங்களை பெருமாள் தன் மீது தாக்காதவாறு தயாதேவியே ஒரு கவசமாக தான் பூண்டு தன் கையிலே தனக்கே உரித்ததான சார்ங்கம் என்னும் வில்லை ஏந்திக் கொண்டு ஏழு மலைகளே பிரதான மலையான திருவேங்கடத்திலே எம்பெருமான் கலியுக கண்ணா எழுந்தருளி அங்கேயிருந்து நமக்கெல்லாம் இந்த ஜீவாத்மாக்கள் வந்து அவன் திருவிடையை ஆசிரயிக்கும்படி பெருமான் தன் வில்லை வச்சுருக்கார் அங்க அப்படின்னு கீழ்பாசுரத்தில் 28வது பாசுரத்திலே சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணே தயாசதகத்திலே. அடுத்தது 29வது பாசுரம், மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே மிததோஷானி தரான் விசின்வதீத்வம் அபராத கரை கபராத கருணைர் நபூர்ண குக்ஷிகி கமலாகாந்த தயே கதம் பவித்ரீ அப்படின்னு 29வது ஸ்லோகத்தை அவதாரம் பண்றேன் சுவாமி தேசிகன். குவிண்டசன்ஸா இந்த விஷயத்து இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லணும்னாக்கா, சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அவர் வந்து பாபங்களிலே ரொம்ப பிரதானமானவன் சாதிக்கிறார். நான் செய்கின்ற மாதிரி பாபங்கள் லோகத்தில் யாரும் பண்ணல, நான் நிறைய பாபங்கள் செய்து அசையாமல் ஆடாமல் நிற்கிறேன், ஆனால் இந்த தயாதேவியானவள் என்ன பண்றான்னா, என்னை விட கம்மியா பாவம் பண்ணிருக்காளே, ரொம்ப ஜாஸ்தி இல்லாம கிஞ்சி பாவம் பண்ணவா இருக்காளையா, அவளை தேடி போய் அலைஞ்சு அவளுடைய பாபத்தை இப்போ வந்து சம்ஹாரம் பண்றா. ஆனா அந்த சம்ஹாரங்கள் அவருக்கு போராது, அவ வயிறு நிரம்பாது, அவ வந்து நிறைய விஷயங்களுக்கு அனுகிரகம் பண்றா. இவள் அனுகிரகம் செய்யப்பட்டமான விஷயமானது ரொம்ப சின்னதா இருக்கு. இங்க அவளுடைய பாபத்தை இந்த தயாதேவி விழுங்கிட்டாக்க இவளுக்கு வயிறு நிரம்பாது. அப்படி வயிறு நிரம்பலன்னா அவ இன்னும் மனுஷால தேடி போவா, ஆனா எங்கேயும் தேடி போவானாம்மா. அகமேவ நான் என்ன மாதிரி ஒரு பாபிஷ்டன் இந்த லோகத்திலே கிடையாது, நான் தான் நிறைய பாபம் பண்றேன், உன்னுடைய வயிறு புடைக்கும் அளவுக்கு என் பாபத்தாலை நிரப்ப முடியும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கமலாயினுடைய நாதனை இந்த தயாதேவி ஆசிரயிச்சிருக்கா. அப்பேற்பட்ட தயாதேவி அவள் வந்து பட்டினியா இருந்தாக்கா எப்படி சொல்ல முடியும், சுவாமி தாங்காதே, அது நீ எப்படிமா ஜீவிப்பே, அரை வயிறு சாப்பிட்டு எப்படி ஜீவிப்பேன்னு தயாதேவியை பார்த்து கேட்கிறேன் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில். அதனால சொன்னாரு, மைய திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே அப்படின்னு. ஒரு ஜீவன் வந்து ஜீவிப்பதற்கு யாவ ஜீவம் இருந்து தன் காரியத்தை நடத்துறதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு சத்தான ஆகாரம் தேவைப்படுறது ஜீவாத்மாக்கு. இல்லையா? சுவாமி தேசிகன் தயவை பார்த்து கேட்கிற, நீ வந்து அரை வயிறு சாட்டா எப்படிமா நீ புஷ்டியா இருப்ப அப்படின்னு கேட்கிற தேசிகன் கேட்கிறார். அதனால உனக்கு ஆகாரம் வந்து புஷ்டி இல்லாத ஆகாரமா இருக்குமா? என்ன மாதிரிக்கா கூடியவருடைய அந்த ஜீவாத்மாவினுடைய பாபங்களை மட்டும் சாப்பிட, ஆனா அது உனக்கு போராது. நான் இருக்கனே, நான் தான் லோகத்துல நிறைய பாபம் பண்றேன், பாபமே செய்து பாவியானேன், பற்றேல் ஒன்றுமிலேன், பாவமே செய்து பாவியானேன், மற்றேல் ஒன்றறியேன், மாஜனே எங்கள் மாதவனேன்னு கலியன் சாய்ச்சர். நோற்றேன் பல்பிறவின் உன்னை காண்பதோர் ஆசையினால், ஏற்றேன் இப்பிறப்பே இடருற்றனன் எம்பெருமான், கோல் தேன் பாய்ந்தகம் குளிர் சோழசூழ் வெங்கடவா, ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே என்ன கலியன் கதர்ற திருவேங்கடத்தான் இடத்துல. அதே மாதிரி இங்க சுவாமி தேசிகன் என்ன சொல்றேன்னா, நான் தான் நிறைய பாபம் பண்ணிருக்கமான் எங்கிட்டவா, உன் திருவயிற்றுக்கு நான் அன்னம் இடுகிறேன் என்று சொல்ற மாதிரி தேசிகன் சாய்க்கிறாரு. இங்க மத்தவா பண்ண பாபம்லாம் ரொம்ப அந்த ஊசி பட்டாசு மாதிரி பிசு பிசுத்து போயிடுமா, நான் தான் ஹைட்ரஜன் பாம்ன்ற, நான் தான் உன்னுடைய யானை பசிக்கு நான் தான் தீனி போடுபவன், ஆனா நீ சோழ போறிய தேடி போறியம்மா, உனக்கு வயிறு ரொம்பாதுன்னு சொல்ற சுவாமி தேசிகன். அதனாலே நான் தான் நிறைய பாபம் பண்ணவன், உன்னுடைய சத்தான திருமேனுக்கு என்கிட்டே இருந்தா ஆகாரம் கிடைக்கும் அப்படின்னு அபராத சகசிரபாஜனம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல. அடுத்து சொல்ற அந்த இடத்துல மித தோஷானிதரான் விசன்வதீத்வம், மிததோஷான் இதரானு விசின்வதீத்வம் அப்படின்னு. அதாவது சாமான்யமா ஒரு அபராதங்கள் பண்றவா குற்றம் பண்றவா, அது எல்லாம் சின்ன குற்றம் சின்ன பாபமா இருக்கு. ஆனா அவள்லாம் வந்து சாஸ்திரம் தெரியாதவா, சாஸ்திரத்தை நன்கு பரிசீலனம் பண்ணி அத்தியனம் பண்ணி அவ வந்து சாஸ்திரத்தை அதிலங்கனம் பண்ணும் போது பண்ற பாபம் இருக்கே, அதுதான் பலியஸா இருக்கும்னு சொல்றாரு சுவாமி தேசிகன். அதுதான் பெருங்குற்றம். அப்பேற்பட்டவாவோட செய்கின்ற பாவங்களை நீ அபகரிச்சாதான் உன் வயிறு ரொம்பும்னு சொல்றாரு சுவாமி தேசிகன். இப்போ தேசாந்திரியா போறோம், சில திவ்ய தேசங்களுக்கு பெருமாள் சேவிக்க போறோம், காலம் வரையெல்லாம் போறது, ஒரே நாயில வந்து நவ திருப்பதி சேவிக்கணும்ன்ற, அப்ப வந்து நிதானமா சந்தியாவனம் பண்றதோ காயத்ரி ஜபிக்கிறதோ இத்தர அனுஷ்டானங்கள், இத்தபடி ஆத்திலே பண்ணக்கூடிய அனுஷ்டானங்களை வெளியூர் போனா பண்ண முடியாது. அப்ப எல்லாம் நமக்கெல்லாம் கொஞ்சம் பாபம் கம்மி, அதை தேச காலத்தை உத்தேசிச்சு நம்ம அனுஷ்டானம் யதாசக்தி ஜபங்கள் ஜபாதிகள்லாம் ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு வரா இல்லையா, அப்படி வந்து இருக்கிறவாளுக்கு வந்து பாபம் கம்மியாயிடும். அவளுக்கு அது அந்த இடத்துல அவ்வளவு அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லவும் இல்லை. ஆனா சாஸ்திரம் ஆசிச்சுட்டு இருக்கா பாருங்கோ, அது சாஸ்திர பண்டிதர்னு சொன்னா அதுக்கு உண்டான லட்சணம் விலட்சணத்துவம் அவள்கிட்ட இருக்கணும். நல்ல விலட்சணமான இந்த சுவாமி விலட்சணமானவர்னு சொன்னா மற்றவாளிடத்தான் இவர் வேறுபட்டு இருக்க வேண்டிய, இத்தர ஆள் போல் இல்லாமல் நல்ல சாஸ்திரத்தை அனுஷ்டானம் பண்ணி தன்னுடைய சுதர்மானுஷ்டானத்தையும் சாஸ்திர ரீதியா நடத்தி பரிபாலனம் பண்ணக்கூடியவருக்கு தான் விலட்சணமான அதிகாரின்னு அப்படின்னு அர்த்தம். ஆனா அவாளே தப்பு பண்ணிட்டா, அவாளே சந்தியாவதனம் பண்ணா என்ன ஆகும்? சுவாமி பெருமாளுடைய அதிலங்கனம் என்ன, பெருமாளுடைய கட்டளையை மீறினதாக ஆறுது இல்லையா, அப்போ வந்து பெருமாள் கோபிஷ்டராரே. ஏன்னா சாஸ்திரவாசிவா ஒரு விஷயத்தை அனுஷ்டானம் பண்ணாதான் அவளை பார்த்து சாஸ்திரம் வாசிக்காது இருக்கிறவாளும் அனுஷ்டானம் பண்ண கத்துக்குதா. தலைமகனே தப்பு பண்ணிட்டாக்கா இருக்கிற ஜனங்கள் சேர்ந்துதான் தப்பு பண்ணும் இல்லையா, அப்போ எம்பெருமான் லோகத்தை படைத்தவன் அவன் என்ன பண்றான்னா அவனுடைய திருவுள்ளம் கலங்கி கோபம் வருது எம்பெருமானுக்கு. அப்பேற்பட்டதான ஸ்திதியிலே நான் சாஸ்திரம் படிச்சிருக்கேன், தேசிகன் சாய்கிற நான் சாஸ்திரம் வாச்சிருக்கேன், நான் பண்ண தப்பு தான் பெரிய தப்புப்பா, அம்மா தேவி எங்கிட்டவா நான் உனக்கு சாதம் போடுறேன்ற, உனக்கு நான் கண்ணுக்கு தெரியவே இல்லையா, நீ வா அவளை நீ ஸ்வீகாரம் பண்ணிக்கோ, நீ எடுத்துக்கோ ஸ்வீகரிச்சுக்கோன்னு சாய்க்கிற. நான் இருக்கும்போது நீ ஏன் வேறிடம் செல்ல வேண்டும் அம்மான தயாதேவை பார்த்து சுவாமி தேசிகன் கேட்கிற. ஏறார் முயல் வெட்டு காக்கைப்பின் போவதே அப்படின்னு சுவாமி இந்த வாசகத்தை இங்க சொல்றேன். நான் குருபாயமாகிய கஷ்டமான வழியிலே நீ போனா உனக்கு வந்து பலிக்காது, வைகுண்டம் கிடைக்காது, லகு உபாயமா இருக்கக்கூடிய சரணாகதி மார்க்கத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டாக்கா எம்பெருமானுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி ஆயிடுவான்னு சொல்றது கலியன் அந்த இடத்துல. ஏராகன் முயல் வெட்டு காக்கை பின் போவதே அப்படின்னு நல்லா இன்னும் லௌகிகமான சொல்லணும்னா, தன்னோட திருமணியில மாமிசமே இல்லாத ஒரு வஸ்து காக்க, ஆனா அந்த முயலோட அந்த சரீர புஷ்டியானது அத்தியுதமா இருக்கும், இதை விட்டுட்டு காக்கா பின்னாடி ஏனி போற அப்படின்ற மாதிரி அந்த வாக்கியம் அமைச்சிருக்க கலியன் சிறிய திருமணல்ல. ஏறார் முயல் வெட்டு காக்கை பின் போவதே அப்படின்னு நல்ல சுலபமான உபாயம் இருக்கு, சரணாகதி தர்மம் இருக்கு, மார்க்கம் இருக்கு எம்பெருமானை அடைவதற்கு. அதை திரஸ்காரம் பண்ணிட்டு குரு உபாயமான எப்பதான் இந்த பக்தியோகம் நமக்கு தலைக்கட்டு எம்பெருமான்கிட்ட போய் சேருவோமோ தெரியாது, இந்த யுகமோ இன்னும் பத்து யுகமோ தெரியாது. ஆனா இந்த ஜீவன் இருக்கும் போதே இப்பயே எம்பெருமானை சரமடைஞ்சுட்டாக்கா, சரணாகதி ஆச்சாரியன் மூலமா பண்ணாக்கா எம்பெருமான் சுலபமா கடைப்பானின்னு சொல்ல விஷயம்தான் இங்க சாதிக்கிறார். அதனாலே தேசிகன் சாதிக்கிறேர்மா, நான் வந்து நல்ல விஷயம் நிறைய விஷயம் வயிற்றுக்கு கொடுக்கறேன், அதை விட்டுட்டு யாரோ ரெண்டே ரெண்டு ஒரு அவல் பெரு போடுறான்ட்டு நீ அவளை தேடி போறியம்மா, எங்கிட்டவா தயாதேவியேன்னு சாதிக்கிறேன் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. அதனால என்ன சொல்றேன்னா, அபராத கருணைகி அபூர்ண குக்ஷிகி, எவ்வளவு அபதாரம் அபசாரம் அபராதங்கள் செஞ்சாலும் இது போதாது என்று சொல்றார். ஏன்னா அவ்வளோ பலிய அவ்வளோ கருணையான் தயாதேவிக்கு, எவ்வளோ பாவம் கொண்டு வா நான் ரட்சிக்கிறேன் அப்படின்றார். அவர் சொல்ற தேசிகன் ஒரு ஸ்லேடையா காட்டாரு, இங்க உன்னுடைய கணவனான திருவேங்கடத்தான் பூர்வத்திலே உலகம் உண்ட பெருவாயன்னு சொன்னே, அதான் ஆழ்வாராதிகள்லாம் சொல்ல உலகம் உண்ட பெருவாயா உலப்பெல்கேத்து அம்மானே அப்படின்னார். மண்ணும் மலையும் மறிகடல்களும் மற்றும் யாவுமெல்லாம் திண்டம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கரன ஆடுதிரேல் பெரியாழ்வார் பாசுரம். மண்ணு சாப்பிட்டார், மலையை சாப்பிட்டார், மறி கடல்களை சாப்பிட்டார், எல்லாத்தையும் மற்றும் யாவையும் சாப்பிட்டு திண்ணமாய் விழுங்கிய பெருமானவன் இவன் தேவன். ஆட்சியர் சேரி அள தயிர் பாலுண்டுன்னு இன்னொரு மங்களா சாசனம். ஆட்சி பால் சாப்பிட்டார், வெண்ணெய் சாப்பிட்டார், ஆட்சி பாலையுண்டு வெண்ணையுண்டு மண்ணையுண்டு பின் பேச்சு பாலையுண்டு அப்படின்னு சொன்னார் இன்னொரு ஆழ்வார். அப்படிப்பட்ட உலகம் உண்ட பெருவானோட பத்னியான நீ உன்னுடைய யானை பசிக்கு ஒரு வைக்கோலை சாப்பிட்ற மாதிரி இருக்கேம்மா, எங்கிட்டவா யானை பசிக்கு நான் சாதம் போடுறேன், நான் அவ்வளவு பாபம் பண்றேன், என் பாபத்தை சீகரிச்சுக்கோ தயாதேவியேன்னு தேசிகன் பிரார்த்தனை பண்ற இந்த இடத்துல. உமக்கு நான் போக்கியமா இருப்பேன் அப்படின்னு சுவாமி வந்து நிர்திஷ்டமா சாதிக்கிற தயாதேவியிடத்துல. ஏன்னா கமலா காந்ததய கதம் பவித்ரி அப்படின்னார் கடைசி வரியில. இந்த கமலையினுட நாதன் காரணனும் காவலனுமாகி என்றும் கமலையுடன் பிரியாத நாதநாதன் ஆரணன் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து தேசிக பிரபந்தத்தை மங்களாசாசனம் பண்றார். இப்பேர் கமலாநாதன் அவனுடைய பத்னியே இருக்கேமா தயாதேவி, நீ போய் வந்து அரை வயிறு கால் வயிறு சாட்டின்னு பட்டினி கிடந்தாக்க அது தாங்கும் போது லோகத்தை சம்ரட்சிக்க முடியாதேமா, அதனால யார் வந்து அதிகமான பாவங்கள் செய்கிறாளோ அவளிடத்திலே சென்று நீ உன் தயை குணத்தை காட்டி அதை அபகாரம் பண்ணிடு அப்படின்னு தேசிகன் சொல்றார். ஆனா நம்ம ஜீவாத்மா பண்ணக்கூடிய பாவங்கள், ஏன்னா இவளெல்லாம் மாறி மாறி பலபிறப்பும் பிறந்தன்னு சொன்ன மாதிரி எத்தனையோ எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தெடுத்து புனப்புனகா பாவம் பண்ணிட்டு இருக்கா, இன்ன பாவம் தான் இல்லை, எந்தெந்த ரீதியிலே எந்தெந்த வழியிலே எந்தெந்த திசிலே எந்தெந்த காலத்துல என்னென்ன விதமான பாவங்கள் அனுஷ்டிக்க முடியுமோ அத்தனையும் இந்த ஜீவாத்மா அனுஷ்டானம் பண்றான். அதனால ஒவ்வொரு பாவத்துக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணும்னு குழம்பு போயிட்டு இருந்தான் தயாதேவிக்கு. பெருமாளைக்கு ஒரு குழப்பம் வந்துடுது, அது எந்தெந்த தண்டனை கொடுத்தா எவ்வளவு தண்டனை தான் இந்த நான் குழந்தைக்கு கொடுக்கறதுப்பா, இவ்வளவு பண்ணிருக்கேன் இந்த குழந்தை பாபோன்னு அவ ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. யோசிச்சு என்ன பண்ண, எல்லா பாபத்துக்கும் ஒரே தண்டனையா கொடுத்து மொத்தமா கேசம் முடிச்சுடுறாளாம் தயாதேவி. அந்த நிலை உருவாக்குகின்றாளப்ப அது நிலை உனக்கு வேண்டாம், என்னிடத்திலே வா தயாதேவியே, நீ ரொம்ப இரக்க குணம் உள்ளவள் தான், ஆனா உன்னுடைய இரக்க குணத்துக்கு தீனி போடுவது என் பாவங்களே, என்னுடைய அதிகமான பாவங்கள் தான் கொடுக்க முடியும்னார். மமைவ துர்க்குதம் கிஞ்சித் மகதஸ்தின்னு சாய்கிறார். அந்த மாதிரி நான் தான் உனக்கு வந்து தீனி போட முடியுமா, ஆனா என்னிடத்திலே வா, என்னுடைய பாபத்தை சீக்கிரத்துக்கோ, அவளெல்லாம் ரொம்ப கம்மி பாபம் பண்றா, அது உன்னுடைய தயைக்கு தாங்காது, ஏதுவா இருக்காது. ஏன்னா நீ வந்து உலகண்ட பெருவாயினன் மனைவியா இருக்க, அவனுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தபடி நீ இருக்க வேண்டும் அம்மான்னு சுவாமி தேசிகன் இந்த 29வது ஸ்லோகத்தை நமக்கெல்லாம் தன்னை பத்தியே, தான் ஒரு குற்றவாளி, தான் ஒரு அபராதம் பண்ணக்கூடியவன், நிறைய அபராதம் பண்ணக்கூடிய நச்சானுசந்தான ரீதியிலே சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறார். அடியன் கவிதா ஆர்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.